மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் அஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி, வாசப்பூவில் தேனே பண்ணநிலாவே மானே, காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது, மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் பஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி. சித்திரை கூட வாடை வீசும் மார்கழி, மாதம் தேதி பார்த்து காதல் பூக்காது, நீரை மீனும் ஊரை கேட்காது, பருவராகம் பாட புதிய கோலம் போட, ஆதி அந்தம் அனைத்தும் சொந்த கூடும்போது, மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிளி, வாசப்பூவில் தேனே வண்ணநிலாவே மானே, காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும்போது, மஞ்சள் நாலு பேர்கள் கண்படக்கூடும் நீயும் நானும் கூடினால், ராஜயோகம் கைவரும் இன்று தோளில் தோகை ஆடினால், நாலு பேர்கள் கண்படக்கூடும் நீயும் நானும் கூடினால், ராஜயோகம் கைவரும் இன்று தோளில் தோகை ஆடினால், தேவன் எந்த உன்னோடு மானின் கால்கள் போகும் மாமன் பின்னோடு, வாழும் நாட்கள் யாவும் உன்னுடன் வாழ வேண்டும், சொந்தம் என்று பந்தங்கள் என்று நீ யாரும் இல்லை, மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் மஞ்சி பூங்கொடி, பூவில் தேனே பண்ணநிலாவே மானே, காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது, மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி, கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சும் பைங்கிழி.